மங்கை இவள் அங்கத்திலே தங்க நிறம் ஏன் வந்ததடி, தங்க சுரங்கத்தை தாங்குவதால் அதுதான் வந்ததடி, புன்னகை சிந்துகின்ற பேரழக கண்களில் மின்னுதடி. மஞ்சள் குங்குமம் இட்டு நல்ல மங்களம் பொங்கிட வந்த